அந்தந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சிஸ்டர்களே, பிரியர்களே, சிறுபாதை ஆரம்பமாக ஆகிவிட்டது. சிறுபாதை ஆரம்பமாக ஆகிவிட்டது. வந்து சிறுபாதை கலந்து கொள்ளுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுபாதை ஆரம்பமாகிவிட்டது. வந்து சிறுபாதையில் கலந்து கொள்ளுமாறு மிக பணிவன்புடன் நாங்கள் கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. வணக்கம். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, தம்பிகளே, பெரியவர்களே, சிறுபாதை ஆர்வமாகிவிட்டது. சிறுபாதையில் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுத்தப்படுத்தும் பாதை. இப்பாதை ஒரு காவியம், அது கல்வாரி காவியம், அழியா ஓவியம். நம் இதயத்தில் செதுக்கப்பட வேண்டிய சிற்பம். சிலுவை அவமானத்தின் சின்னம். கார் ஓட்டம் அண்ணா கருவத்திற்கு Yeah.